Love is torture. Words can just express. Love is gamble with tears of pain and life's distress. Love makes your life insane when money stands to lose the game. Love has this crazy name when pain and sorrow die down in shame. Yen kadale. என் காதலி என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்? சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போகிறாய்? கிழுவதை கிள்ளிவிட்டு ஏன் தள்ளி நின்று பார்க்கிறாய்? என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்? எந்த மலையும் கொஞ்சம் குழையும். காதலே நீ கல்லெறிந்தால் எந்த கடலும் கொஞ்சம் கலங்கும். இனி வீழ்வதா இல்லை வீழ்வதா, உயிர் வாழ்வதா இல்லை போவதா, அமுதென்பதா அமுத விஷம் என்பதா? என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்? இல்லை எதிரியா என்று தினமும் போராட்டமா? என் காதலே என் காதலே, என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணிரண்டை கேட்கிறாய்? சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போகிறாய்?